Looky looky la, looky looky la, looky looky la, looky looky la. Hey hey. Looky looky la, looky looky la, looky looky la, hey hey. பழகாத புது சரசம் தொட்டாலும் பட்டாலும் கிட்டாத சந்தோஷம்தான் பொருகாத மது கலசம் பழகாத புது சரசம் தொட்டாலும் பட்டாலும் கிட்டாத சந்தோஷம்தான் Looky looky la, looky looky la, looky looky la, looky looky la, hey hey. Looky looky la, looky looky la, hey hey. களியாட்டம் இவதானே கிளியாட்டம் கண்ணாடி கிண்ணத்தில் இல்லாத கள்ளல்லவோ இரவெல்லாம் களியாட்டம் இவதானே கிளியாட்டம் கண்ணாடி கிண்ணத்தில் இல்லாத கள்ளல்லவோ Looky looky la, looky looky la, looky looky la, hey hey.